క్రీడావరాహదయితే కృతినః సంక్రందనస్తదితరేపి దిశామధీశాః ఆమోదయంతి భువనాన్యలికాశ్రితానాం అంబత్వధంగ్రిరజసాం పరిణామభేదైః. శ్రీ భూస్తుతి 11వ పద్యం. రెండు సంబోధన పదం పోట్టుగారు అంత పద్యత్తుల క్రీడా వరాహదయితే అంబ, அதாவது இந்த பத்தியத்தில் பூமி பிராட்டியால் இதர தேவதைகளுக்கு வரக்கூடிய சிறப்பு. அதை சொல்லச்சு கிரீடா வராக தைத்தேன்னு முதல் பத்தியத்தில் ஸ்வேச்சா வராக மகிழ்ச்சின்னு சொன்னார். அதே மாதிரி அதுக்கடுத்து இங்கே தான் திருப்பி வராக அவதாரத்தை சுவாமி எடுத்து காண்பிக்கிறார். அந்த வராகன்னு சொல்லச்சு கிரீடா வராகன்னு போட்டிருக்கிறதுல சுவாரஸ்யம் பாசிக்கிறது. இச்சா மீனன்னு சொல்ற மாதிரி, ஸ்வேச்சா வராகன்னு சொல்ற மாதிரி, கிரீடா வராகனா விளையாட்டுத்தனமாக அல்லது லீலையாக வராக அவதாரத்தை எடுத்த எம்பெருமானுடைய தயிதா. தயிதான்ற பதத்துக்கு ஏற்கனவே அர்த்தத்தை பார்த்தோம், மனைவின்ற அர்த்தம், பிரியமானவன் அர்த்தம். தயிதேன்றது சம்போதனம், சம்போதனம்னா விழிச்சொல். ஆகாரந்தமா இருக்கக்கூடிய ஸ்ரீலிங்க சப்தங்களுக்கு ஏன்னு போகும். ரமானா ரமே, சீதானா சீதே. கிரீடான்ற பதம் போட்டதுக்கு என்ன இன்னொரு சுவாரஸ்யம்னா, வராக இந்த வராகத்தை சொல்லச்சே பொதுவா நம்ம பன்றின்னு சொல்றோம். அப்படி சாமான்யமா இருக்கக்கூடிய பன்றி இல்ல, ஒரு ஒரு கொம்பு இருக்கக்கூடிய பன்றி. அந்த முகத்துல பொதுவா அந்த கொம்பு இருக்கிற மிருகங்களுக்கே ஒரு விளையாட்டு உண்டு. என்ன கேட்டா கலிதாசன் கூட வப்ர கிரீடான்னு சொல்றான். யானை என்ன பண்ணுமா, தந்தத்தால போய் முட்டுமா, மரத்தை மண்ணு மேட்டெல்லாம் போய் முட்டி. இந்த எருதெல்லாம் கூட பார்த்தோம்னா அதுகளுக்கு ஒரு விளையாட்டு, அந்த கொம்பால முட்டி முட்டி எடுக்கிறதுன்று. அப்ப இந்த வராகமும் அந்த மாதிரி ஒரு கிரீடையை பண்ண வராகமா இருந்திருக்கலாம். ஏன்னா பூமி பிராட்டியை வந்து அந்த கொம்பில் ஏந்தி பிடிக்கிறதுனால. அப்ப கிரீடா வராக தைத்தேன்னு சொல்லிச்சு. அப்படிப்பட்ட லீலையாக வராக வடிவு கொண்ட எம்பெருமானுடைய மனைவியே, பத்னியே அம்ப. அம்பனா உடனே அடுத்து தாயேன்னு இது பர்சனல் ஆக்கிக்கிறது. தாயேன்னு சொன்னாலே ஒரு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. இதுல இருக்கக்கூடிய கிரியாபதம் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆமோதயந்தி. ஆமோதயந்தி தான் கிரியாபதம். முத ஹர்ஷேன்னு தாத்து. முதனா மகிழ்ச்சி, மோதத்தேன்னு போகும், அது ஆத்மநேபத தாத்து. மோதத்தேனா மகிழ்கிறான், மோதயத்தின மகிழ்விக்கிறான் அர்த்தம். அது நிச்சுன்னு சொல்லுவோம், நிச்சு காசல். மகிழ்விக்கிறான் அர்த்தம், மகிழ்ச்சியுற செய்கிறான் அர்த்தம். அப்ப ஆன்றது அதுல உபசர்க்கம். ஆமோதயந்தின நன்றாக மகிழ்ச்சியுற செய்கின்றனர், நன்றாக மகிழ்ச்சி அடைய செய்கின்றனர் அர்த்தமா இருது, பன்மையில் இருக்கு. எவற்றைன்னு கேட்டா புவனானி, புவனம் புவனே புவனானி. புவனம்ன்றது உலகம், நபும்சகலிங்கத்தில் இருக்கு. த்விதியா விபக்தி ஏகவசனம், உலகங்களை பகுவசனம், உலகங்களை மகிழ்ச்சியுறச் செய்கின்றனர். யார்னு கேட்டா அதுக்கு நாலஞ்சு கர்த்திருபதம் போட்டிருக்கார். கிருத்தினஹ, க்ஷிதீந்திராஹ, சங்கிரந்தனஹ, திஷா மதிஷாகனு சொல்லப்படுறார். முதல்ல கிருத்தினஹான்னு சொல்லியிருக்கார். கிருத்தினஹனாலே கிருத்தின், கிருத்தினவ், கிருத்தினஹான்னு சப்தம் அது. வல்லுநர்னு சொல்றோம் தமிழ், அதுதான் கிருத்தின், ஸ்கில்ஃபுல் எக்ஸ்பர்ட்னு. அப்ப கிருதி கிருத்தினவ் கிருத்தினஹான்னு போகும்போது நகாரந்த சப்தம் கிருதி கிருத்தின கிருத்தினவ் கிருத்தினஹா அப்படின்னு போகும். யாருக்கிட்ட க்ஷிதீந்திராஹா, க்ஷிதின பூமி, க்ஷிதிஹி இந்திரஹானா அரசன் அர்த்தம், தலைவன் அர்த்தம். அப்ப க்ஷிதீந்திரஹானா ஒரு அரசன், க்ஷிதீந்திராஹானா அரசர்கள். தம்முடைய காரியங்களில் வல்லுநர்களான அரசர்கள். சங்கிரந்தனஹான்னு பதம் போட்டிருக்கார். சங்கிரந்தனஹான்றது இந்திரனுக்கு ஒப்பிடுறது, அதாவது தன்னுடைய எதிரிகளை அழைச்செய்பவன் அர்த்தம். சங்கிரந்தனஹா அப்படின்னா இந்த இடத்துல இந்திரனுக்காக போட்டிருக்கார். சங்கிரந்தனஹ ததிதரேபி. சங்கிரந்தனஸ்னு ஒரு சகாரம் வந்திருக்கு, அந்த விசர்க்கமானது இஸ்னா இருக்கு. தத் இதரேபி, தஸ்மாத் இதரே அபி. இதரக இதரோ இதரே, அவனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய அப்பினா அவர்களும் அர்த்தம். யாருன்னு கேட்டா திஷாம் அதிஷாஹா, திக் திசௌ திசஹான்னு திசைக்கு பெயர். திஷாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம், திசைகளினுடைய அதிஷஹ, அதிஷஹனாலும் தலைவர்கள் அல்லது திக் அந்த அதுக்கு அதிபதிகள் அர்த்தம். அப்போ அதிஷாகான்றது பன்மையில் இருக்கு. திஷாம் அதிஷாகா அப்படின்னா திக்பாலர்கள், ஒரு ஒரு திசைக்கும் ஒரு ஒரு தேவதையை வந்து அதிசயமா சொல்லுவா. அப்படி அவர்கள் திக்பாலர்கள் இருக்காலும் அவாலாம், அவாலாம் என்ன பண்றாலாம், புவனானி ஆமோதயந்தி உலகங்களை, ஏன்னா அவாவாளுக்குன்னு ஒரு ஏர்மார்க் பண்ணப்பட்டிருக்கு, ஒரு பிரதேசங்கள் அந்தந்த தேசத்தை அவா ஆண்டுன்னு இருக்கா. இப்போ மொத்தமாக பிரபஞ்சம்ன்றது பூமி பிராட்டிக்கு அதீனமாக இருந்தால் கூட அந்த பிரபஞ்சத்தில் சில பாகங்களை சில பேர் அவ ஆண்டுருக்கா. இப்போ அவ ஆண்டு அவளோட பிரஜைகளை மகிழ்ச்சியரை பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு யாராவது அவளுக்கு அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அவளுக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்கணும் அல்லது ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும் யாராவது இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அவெல்லாம் எப்படி பண்றான்னு கேட்டா, அலிகாஷிதானாம் துவதங்கிரி ரஜசாம், துவதங்கிரி ரஜசாம் அலிகாஷிதானாம் பரிணாம பேதேகி. அலிக்கம் அழிக்கம்னா நெத்தி, லாட்டம்னு பேர். ஆசிரிதானாம் ஆசிரிதானாம்னா அதாவது இது வந்து பூசிக்கொண்டன்னு அர்த்தம், அல்லது நெத்தியில் பட்ட. எது பட்டதுன்னு கேட்டா த்வது அங்கிரி ரஜசாம், த்வதுனா உன்னுடைய, அங்கிரினா திருவடி, பக்தாங்கிரி ரேணுன்னு தொண்டரடி பொடியாவருக்கு பெயர். அப்படியே சம்ஸ்கிருதம் இருக்கா, தொண்டர் அடி பொடி, பக்த அங்கிரி ரேணு, ரேணுனா டஸ்ட். ரஜசாம்ன்றது ஷஷ்டி பகுவச்சனம், துகள்களினுடைய. பரிணாம பேதைகி ஏன்னா அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா, இந்த கீழே சொல்லப்பட்ட எல்லாருமே ராஜாக்கள், இந்திரன், மற்ற தேவதைகள்லாம், திக்பாலர்கள்லாம் வந்து பூமி பிராட்டிய வணங்கச்சே அவளுடைய சிரசானது பிராட்டினுடைய பாதத்துல படுறதா. அப்ப அவ எழுந்துக்கச்சு, அவ நெத்தியில பிராட்டினுடைய பாத துகள்கள்லாம் ஒட்டின்னு இருக்கான். அப்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேவிக்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ப்ரொபோர்ஷனேட்டா அது நெத்தியில இருக்கும் போல இருக்கு. அப்ப பரிணாம பேதைகினா நிறைய இருந்தா மேபி இந்திரனா போவலா இருக்கும், கொஞ்சமா இருந்தா ஏதாவது ராஜாவை போவலா இருக்கும். அப்ப பரிணாம பேதைகி அப்படின்னா அதன மாற்றத்தில் இல்லாட்டி விளைவினுடைய அதிகார பேதங்களால இவாளா என்ன பண்றாலும் கேட்டா, புவனானி ஆமோதயந்தி, அவளை சார்ந்திருக்கக்கூடிய உலகங்கள்ல மகிழ்ச்சியில செய்கின்றன சுவாமி அற்புதமா அந்த ஒரு பூமி பிராட்டியினுடைய சிறப்ப காண்பிக்கிறார். இதே தாத்பரியத்தை அங்கேயும் சொல்லப்படுற கோதாசத்திலையும், மான்யா மனு பிரபுத்தையோப்பி மகிஷிதஸ்தேன்னு அங்கங்க இதே அர்த்தத்தை வேற மாதிரி காண்பிப்பார். ஒரு தான் அன்பயத்தை பார்த்தோம்னா, கிரீடா வராக தைத்தே அம்ப கிருத்தினஹ கிருத்தீந்திராக சங்கந்தனஹ ததிதரே அப்பி திஷா மதிஷாக அப்பி எங்கேயும் போட்டுக்கலாம். அலிக ஆஷ்ரிதானாம் தொதங்கிரி ரஜசாம் பரிணாம பேதைஹி புவனானி ஆமோதயந்தி. சுருக்கமா சொல்லணும்னா, இந்திரன் முதலிய தேவர்கள் அல்லது திக்பாலர்கள், திக்பாலர்கள் இத்தர ராஜாக்கள்லாம் தத்தம் காரியங்களில் சிறப்புற்று விளங்கக்கூடிய அரசர்கள்லாம் அவாவாளுடைய பிரதேசங்களை உலகங்களை மகிழ்ச்சியடைய செய்கின்றனர். எப்படின்னு கேட்டால், உன்னுடைய பாத தூளி அந்த துகள்கள் வந்து அவள் நெத்தியில பட்டிருக்கு, அதுவே அவளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அதை வச்சுன்னு சொல்றார், கிரீடா வராக தைத்தியன் சம்போதன பதம் விழிச்சொல், லீலையாக வராக வடிவு கொண்ட எம்பெருமானுடைய பத்னியே அம்ப தாயே, கிருத்தினகா காரியங்களில் சிறப்புற்று விளங்கக்கூடிய க்ஷித்தீந்திராகான ராஜாக்கள், சங்கந்தனகன இந்திரன், ததிதரப்பின அவனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய திஷா மதிஷாகா இதர திக்பாலர்களுக்கெல்லாம் அவளாம், அவளும் அலிக ஆசிரிதானாம் தொதங்கிரி ரஜசாம், உன்னுடைய பாத தூளி இருக்கணும் அதனுடைய நெத்தியில பட்டதுனால பரிணாம பேதைகி புவனானி ஆமோதயந்தி, அதனுடைய அந்த அந்த பட்டத்தினால வரக்கூடிய ஒரு விளைவு, அதனுடைய மாற்றங்கள், அதில் இருக்கக்கூடிய பேதங்கள். அதனால அவா வந்து அவாவாளுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியுரை செய்கின்றனர்னு ஒரு அற்புதமான பத்தியம். இது இந்த 11வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.